நாளே நான் கண்ட கண்ணமே உயிர் காதல் கொண்டதன் மனமே இது முன்னாளில் உண்டான உறவோ இதன் முடிவும் எங்கோ எதுவோ கண்ணாலே நான் கண்ட கண்ணமே உயிர் காதல் கொண்டதன் மனமே வென்று சொல்லுதே எண்ணாத இன்பும் பெண்ணாக வந்து என்னோடு வாவென்று சொல்லுதே இது முன்னாளில் உண்டான உறவோ இதன் முடிவும் எங்கோ எதுவோ கண்ணாலே நான் கண்ட கணமே உயிர் காதல் கொண்டதின் மனமே கண்ணமே உயிர் காதல் கொண்டதின் மனமே